Seria. ஆ இன்றைய புதிய பாடல் கைகேயியினுடைய மனம் மாறிவிட்டது என்பதை கம்பர் சொன்னார். அதற்கான காரணம் என்னவென்று சொன்னார். அவ்வளவு தூயவளாக இருந்தவள் மாறுவதற்கான மிக முக்கிய காரணம் என்ன என்பதை அடிக்கோடிட்டு காட்டினார். அப்படி மாறிய பிறகு ராமனையே தன் சொந்த மகனாக பாவித்து அவன் மீது அன்பு செலுத்தி வந்த அந்த கைகேயி அப்படி மனம் மாறிய பிறகு அந்த மந்தரையிடமே தன் மகன் பரதனுக்கான தன் மகன் பரதனுக்காக அந்த அரசை எவ்வாறு பெறுவது என்று யோசனை கேட்கிறாள். அதற்கான உபாயம் என்ன, வழிமுறை என்ன, என் மகனுக்கு அரசுரிமையை பெறுவதற்கான உத்தி என்ன, நீ சொல் என்று மந்திரையிடமே வினவுகிறாள். மந்தரையே அதற்கும் மார்க்கம் சொல்லுகிறாள். நீ ஏற்கனவே உன் கணவனிடம் இரண்டு வரங்கள் பெற்றிருக்கிறாய் அல்லவா? உன் கணவன் உனக்கு தருவதாக சொல்லியிருக்கக்கூடியவை வாக்களித்திருக்கிறான் அல்லவா? சம்பாசுரன் என்ற அரக்கனோடு அவன் போரிட்ட போது அவனுக்கு தகுந்த சாரதியாக நீ இருந்து தேர் செலுத்தி வெற்றி வாய்ப்பை அவன் பெறுவதற்கு மிக உறுதுணையாக இருந்ததற்கு நன்றியாக இரண்டு வரங்கள் தர அவன் முன் வந்தபோது அப்போது நீ பெறாமல் அந்த வரங்களை பிறகு பெற்றுக்கொள்கிறேன், தேவை வந்தால் பெற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னாய் அல்லவா? அந்த வரங்கள் பாக்கி இருக்கின்றன. நீ பெறாத அந்த வரங்களை இப்போது பெறு. அந்த இரண்டு வரங்களில் ஒன்றால் உன் மகனுக்கு அரசுரிமையை பெற்றுக்கொள். இன்னொரு வரத்தால் ராமனை காட்டிற்கு துரத்தி அடி என்று மந்தரையே வியூகம் வகுத்து கொடுத்து விடுகிறாள். கையை மிக்க களிப்படைகிறாள். மகனுக்கு அரசுரிமையை பெறுவது எவ்வாறு என்ற ஒரு சந்தேகம் அவளுக்குள் அப்போது உதித்திருந்தது. முதலில் அந்த சிந்தனையே இல்லை. தன் மகனுக்கு அரசுரிமை வேண்டும் என்ற சிந்தனையே இல்லை. ராமன் முடிசூடப் போகிறான் என்று செய்தி கேள்விப்பட்டவுடன் ராமனுக்குரியதுதான் அது. ராமன் அரசாள்வது பொருத்தமானது என்றெல்லாம் கருதி இருந்தமையால் அவள் அந்த செய்தியை கேள்விப்பட்டவுடன் மிக்க மகிழ்ச்சி அடைந்தாள். பிறகு தன் மகனுக்கு உரியதாக அதை ஆக்கிவிட வேண்டும் என்ற சிந்தனை அவளுக்கு வந்தது. அந்த ஆசை, முறையற்ற ஆசை அவள் மனத்தில் பூத்த பிறகு அதை அடைய முடியுமா என்ற ஐயம் இருந்தது. இப்போது கைகேயி அந்த ஐயத்தில் இருந்து வெளியே வரும் விதமாக, சந்தேகத்திற்கு இடமின்றி அதை சாதித்து விடலாம் என்ற உறுதி ஏற்படும் விதமாக மந்தரை மார்க்கம் உரைத்து விட்டாள். எனவே அவள் மிக்க மகிழ்ச்சி அடைந்து அந்த மந்தரையை மனதார கொண்டாடுகிறாள். அவளுக்கு அநேக பரிசு பொருட்களை கொடுத்து என் குடியை வாழ்விக்க வந்த தக்க துணை நீதான், உன்னை போன்ற ஒரு தோழி வேறு யாரும் இருக்க முடியாது என்று அந்த மந்தரையை கொண்டாடி அவளை அனுப்பி வைத்து விடுகிறாள். அனுப்பி வைத்து விட்டு இவள் காத்திருக்க தொடங்குகிறாள். தசரதன் வருவான், அவனிடம் வரத்தை பெற்றுவிட வேண்டும் என்று காத்திருக்க தொடங்குகிறாள். எப்படி அவள் இருக்கிறாள் என்றால், வழக்கம் போல இருப்பது போல சாதாரணமாக இருக்கவில்லை. சாதாரணமாக இருந்தால் சாதாரணமாக இருந்து கொண்டு தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக அந்த வரங்களை கேட்டால் அது பலிக்காமல் போய்விடலாம், தசரதன் தட்டி கழித்து விடலாம், அல்லது தன் மனத்தையே மாற்றி விடலாம். எனவே ஒரு நாடகம் அரங்கேற்ற வேண்டும். தான் மிக்க துன்பத்தில் இருப்பது போல, கோபத்தில் இருப்பது போல ஒரு நாடகத்தை அரங்கேற்ற வேண்டும் என்று நினைத்து தன்னுடைய கோலத்தையே அவள் அலங்கோலமாக ஆக்கிக் கொள்கிறாள். இன்றைக்கும் நாம் இத்தகைய பெண்கள் சிலர் இருப்பதை பார்க்கத்தான் செய்கிறோம். கணவனிடம் ஏதாவது காரியம் சாதிக்க வேண்டும் என்றால் தங்கள் ஒப்பனைகளை எல்லாம் கலைத்துவிட்டு மிகவும் சோகமயமாக முகத்தை வைத்துக்கொண்டு கண்ணீரும் கம்பளையுமாக காட்சி தந்து அதை சாதித்து கொள்ளக்கூடிய பெண்கள் சிலர் இருக்கத்தான் செய்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு உபாயத்தை அன்றைக்கு கைகேயியும் கையாளுகிறார். தன்னுடைய ஒப்பனைகளை எல்லாம் நீக்கிவிடுகிறார். கூந்தலிலிருந்து பூவை பூச்சரத்தை பிய்த்தெடுத்து துற வீசுகிறாள். தன்னுடைய ஆபரணங்களை எல்லாம் கழற்றி புறத்தை வீசிவிடுகிறாள். நெற்றி பொட்டை அழித்து விடுகிறாள். அந்த திலகத்தை அழித்து விடுகிறார். அலங்கோலமாக கிடக்கிறாள். அவள் அலங்கோலம் செய்வதை, தன்னை அலங்கோலப்படுத்திக் கொள்வதை கூட அலங்காரமாக கம்பர் பாடுகிறார். அதுதான் இங்கே கம்பருடைய திறத்திற்கான சான்று. அவள் தன்னுடைய கூந்தலில் இருந்து அந்த மாலையை, கூந்தலில் சூடியிருக்கக்கூடிய அந்த பூமாலையை, அந்த பூச்சரத்தை அறுத்து எறியும் போது, அதை பிய்த்து வீசும் போது உவமை சொல்லுகிறாள். மேகத்திற்குள்ளிருந்து சந்திரனை பிய்த்து எடுத்து உருவி எடுத்து அதை கசக்கி வீசுவது போல வீசினாள். வட்டமாக பூச்சரம் சூடியிருக்கிறார் தலையில். அதை அந்த கூந்தலில் இருந்து பறித்து எடுக்கிறாள். அப்படி எடுப்பது மேகத்துக்குள் இருந்து சந்திரனை வெளியே எடுப்பது போல இருந்தது என்று கம்பர் சொல்கிறார். வெளியே எடுத்து அதை உதிர்த்து வீசுவது போல இருந்தது என்று கம்பர் சொல்கிறார். வார்மழை நுழைதரு மதிப்பிதிர்ப்பாள் போல் என்று உவமையை கம்பர் அங்கு பயன்படுத்துகிறார். அடுத்து அவள் நெற்றியில் இருக்கக்கூடிய திலகத்தை துடைப்பதை சொல்லும்போது என்ன சொல்லுகிறார் என்றால், நிலவில் இருக்கக்கூடிய களங்கத்தை துடைப்பது போல அவள் துடைத்தாள், தன் நெற்றியில் உள்ள திலகத்தை துடைத்தாள், அழித்து துடைத்தாள் என்று சொல்லுகிறார். இப்படியெல்லாம் அவள் தன்னை அலங்கோலப்படுத்துவதை கூட அலங்காரமாக நயமாக கம்பர் பாடுகிறார். அவ்வாறு தன்னை அலங்கோலப்படுத்தி கொண்டு ஒப்பனைகளை எல்லாம் கலைத்துவிட்டு ஆபரணங்களை எல்லாம் களைந்துவிட்டு அவள் தரையில் விழுந்து கிடக்கிறாள். அப்படி அவள் ஆபரணங்கள், அலங்காரங்கள் இவற்றையெல்லாம் களைந்துவிட்டு கிடக்கின்ற அந்த தன்மையை சொல்லும்போது கம்பர் என்ன சொல்கிறார் என்றால், ஒரு பூங்கொம்பு தன்னுடைய பூக்களை எல்லாம் உதிர்த்து விட்டு எந்த பூவும் இல்லாமல் வெற்று கொம்பாக கிடப்பது போல அவள் கிடந்தாள் என்று கம்பர் சொல்கிறார். பொதுவாக பெண்களை பூங்கொம்பு என்று உவமைப்படுத்தி பேசுவது கவிஞர்களுடைய மரபு. பல்வேறு பூக்கள் பூத்து குலுங்கும் பூங்கொம்பு போல் இருப்பவர்கள் பெண்கள் என்று அவர்களுடைய அந்த வடிவழகுக்கு, அவர்களுடைய ஆபரணங்கள், அணிகலன்கள், ஒப்பனைகள் எல்லாம் செய்த அந்த அழகுக்கு ஓமானம் சொல்லுவார்கள். இப்போது அந்த ஒப்பனைகள், ஆபரணங்கள், அலங்காரங்கள் இவற்றையெல்லாம் நீக்கிவிட்டு அவள் வெற்றுடலுடன் கிடக்கிறாள். வெறுமனே சாதாரண ஆடையை மட்டும் அணிந்து கொண்டு வெற்றுடலுடன் அவள் கிடக்கிறாள். அவ்வாறு கிடப்பதற்கு பூக்களை உதிர்த்து விட்டு விழுந்து கிடக்கின்ற பூங்கொம்பை ஓமானமாக கம்பர் ஒரு பாடலை சொல்லுகிறார். இப்படியாக கைகையினுடைய நிலையை சொல்லிக்கொண்டே வரக்கூடிய இடத்தில் அமைந்த ஒரு பாடல்தான் இந்த 133வது பாடல். அவள் விழுந்து கிடக்கிறாள்க்கு கீழே அவ்வாறு அவள் கிடப்பதற்கு 3 ஓமானங்களை இந்த ஒரு பாடலில் கம்பர் காட்டுகிறாள். நவ்வி விழுந்தன கிடந்தனல். இந்த பாடலில் கிடந்தனல் என்ற சொல் இறுதி அடியில் வருகிறது. அவள் கிடக்கிறாள், கேகயன் தனையை கிடந்தனள். கேகயன் என்பது கேகயை நாட்டை ஆளக்கூடிய அரசனை குறிக்கிறது. அவனுடைய மகள் கைகேயி என்பதனால் கைகேயியை கேகயன் தனையை என்று கம்பர் இங்கு குறித்திருக்கிறார். தனையை என்றால் மகள் என்று அர்த்தம், தனையன் என்றால் மகன் என்று அர்த்தம். இன்னொரு சொல் இருக்கிறது, தமையன் தமக்கை, அது மூத்த சகோதரனை குறிக்கக்கூடிய வார்த்தை, அண்ணன் அண்ணனை குறிக்கக்கூடிய வார்த்தை. தமையன் என்றால் அண்ணன், தமக்கை என்றால் அக்காள். அந்த தமையன் தனையன் என்பதை வேறுபடுத்தி பார்க்க வேண்டும். தமையன் என்றால் அண்ணன், தனையன் என்றால் மகன். அதே போல தமக்கை என்றால் அக்காள், தனையை என்றால் மகள். ஒத்த ஒழிப்பு உடைய சொற்கள் போல தெரியும். சிலர் அதற்கான பொருள் வித்தியாசம் அறியாமல் குழம்பக்கூடும். ஆனால் இரண்டுக்குமான தெளிவான வித்தியாசத்தை உணர்ந்து அதை கையாள வேண்டும். தனையை என்பது இங்கு மகள் என்ற பொருளில் வந்திருக்கிறது. கேகையன் தனையை, கேகையினுடைய மகளாகிய அந்த கைகேயி கிடந்தனள். அவள் தரையில் கிடக்கிறாள். எப்படி கிடக்கிறாள் என்றால் நவ்வி வீழ்ந்தன கிடந்தனர். நவ்வி என்றால் மான். ஒரு மான் அடிபட்டு கிடப்பது போல, கீழே விழுந்து கிடப்பது போல அவள் கிடந்தாளாம். நவ்வி வீழ்ந்தன, வீழ்ந்தது என என்று வர வேண்டியது வீழ்ந்து என என்று தொகுத்தலாக வந்திருக்கிறது. அது தொகுத்தல் விகாரம் என்று சொல்வார்கள். நவ்வி என்றால் மான். ஒரு மான் வீழ்ந்தது போல அவள் கிடந்தாள் அந்த தரையில், அந்த அரண்மனை தரையில் கிடந்தாள். நாடக மயில் துயின்றன கிடந்தனள். அடுத்து இன்னொன்று சொல்லுகிறார், இன்னொரு ஓமானம் சொல்லுகிறார். நாடக மயில், நாடக மயில் என்றால் நாட்டியம் ஆடக்கூடிய மயில் என்று அர்த்தம். இப்போது நாடகம் என்பதை நாம் அந்த நடிப்போடு கூடிய செயல்பாட்டுக்கு தான் நாடகம் என்று சொல்கிறோம். ஆனால் நாடகம் என்பதற்கு நாட்டியம் என்ற ஒரு பொருளும் உண்டு, நடனம் என்ற ஒரு பொருளும் உண்டு. இங்கு நடனம் என்ற பொருளில் வந்திருக்கிறது. நாடக மயில் என்றால் நடனமாடக்கூடிய மயில். நடனமாடக்கூடிய ஒரு மயில் ஒன்று தன் நாட்டியத்தை எல்லாம் நிறுத்திவிட்டு துயின்றென்ன, ஒடுங்கி கிடப்பதை போல. துயில்தல் என்றால் தூங்குதல் என்ற பொருள், உங்களுக்கு தெரியும். இங்கு அந்த பொருள் ஒடுங்கி கிடப்பதற்கு வந்திருக்கிறது. அந்த வார்த்தை ஒடுங்கி கிடப்பது என்ற பொருள் தந்து இங்கு நிற்கிறது. துயின்றது என்ன, தூங்கும் போது ஒரு ஒடுங்கிதானே தூங்குவோம், கை கால்களை எல்லாம் ஒடுக்கி கொண்டு தூங்குவோம்ல அல்லவா. சிலர் ரொம்பவும் சுருண்டு தூங்குவார்கள். சிலர் கை கால்களை விரித்து கொண்டு தூங்குபவர்கள் உண்டு. சிலர் எல்லாவற்றையும் கை கால்களை எல்லாம் ஒடுக்கி கொண்டு சுருண்டு கிடந்து தூங்குபவர்களும் உண்டு. இங்கே துயில்தல் என்ற வார்த்தை ஒடுங்குவதை குறிக்கிறது. துயில்தல் என்பதே ஒரு ஒடுக்கம்தான். எண்ணங்கள் ஒடுங்கி விடுகின்றன அப்போது. எந்த எண்ணமும் இருப்பதில்லை தூங்கும் போது. மனம் செயல்பாட்டில் இருப்பதில்லை. அந்த புலன் உணர்ச்சிகள் எல்லாம் ஒடுங்கி போய்விடுகிறது. எனவே துயில்தல் என்பது ஒரு விதத்தில் ஒரு ஒடுக்க நிலைதான். எனவே இங்கு மயில் துயின்றன என்பது, ஒரு மயில் தன் தோகையை விரித்து எப்போதும் சந்தோஷ களி நடம் புரிகின்ற மயில் ஒன்று, அந்த களிப்பு எல்லாம் நீங்கி ஏதோ ஒரு சோகத்தால் தன் இறக்கைகளெல்லாம் ஒடுக்கி கொண்டு கிடப்பது போல கேகையின் தனையை கிடந்த நள் என்று கம்பர் சொல்லுகிறார். நாடகமயில் துயின்றென்ன கிடந்த நள். அந்த என்ன என்பது போல என்ற பொருள் தரக்கூடிய வார்த்தை. அது அவ்வாறாக அதுபோல கைகையை கிடந்த நள், அந்த கிடந்த நள் என்பதை அதனோடு கொண்டு சேர்த்து கொள்ள வேண்டும். அடுத்து இன்னொன்று சொல்லுகிறார், இன்னொரு ஓமானம் சொல்லுகிறார். தவ்வையாம் என கிடந்த நள் என்று சொல்லுகிறார். இங்கு மூன்று ஓமைகளை அடுக்கி சொல்லிவிட்டு அவ்வாறாக கைகையை கிடந்தனள் என்று கடைசியில் முடிக்கிறார். நவ்வி வீழ்ந்தன கிடந்தனள், நாடக மயில் தூய்ந்தென கிடந்தனள், தவ்வையாம் என கிடந்தனள். இவ்வாறு மூன்று ஓமையை சொல்லியிருக்கிறார். இந்த தவ்வை என்பதற்கு அடையாக இடையில் மற்ற வாசகங்கள் வந்திருக்கின்றன. இந்த பாட்டினுடைய சாரம் இந்த மூன்று ஓமானங்கள் தான். நவ்வி வீழ்ந்தன, நாடக மயில் துயின்றென, தவ்வையாம் என, இந்த மூன்று ஓமானங்கள் தான். இவ்வாறாக அவள் கிடக்கிறாள். அந்த தவ்வை என்பதற்கான அடையாக மற்ற வாசகங்கள் இந்த பாடலில் இடம்பெற்றிருக்கின்றன. தவ்வை என்றால் மூதேவி என்று அர்த்தம். மூத்தவள் என்ற அர்த்தம் இங்கு அது மூதேவி என்ற பொருளில் வந்திருக்கிறது. திருக்குறளிலும் இந்த சொல் இதே பொருளில் வந்திருக்கிறது. அவ்வித்த அழுக்கார் உடையானை செய்யவள் தவ்வையை காட்டிவிடும் என்று வள்ளுவர் ஒரு இடத்தில் பாடுவார். பொறாமை உடையவனை திருமகள் தன் தமக்கியாகிய மூதேவிக்கு காட்டிவிட்டு போய்விடுவாள், அவனை விட்டு போய்விடுவாள் என்று வள்ளுவர் அங்கு சொல்கிறார். அங்கு தவ்வை என்ற சொல்லை வள்ளுவர் பெய்திருக்கிறார் மூதேவியை குறிக்கும் விதமாக. சீதேவி மூதேவி என்று சொல்லக்கூடிய ஒரு மரபு, செல்வத்தை சீதேவி என்றும் வறுமையை மூதேவி என்றும் சொல்லக்கூடிய ஒரு மரபு இங்கு இருக்கிறது. ஒருவனிடம் நிரம்ப செல்வம் இருக்கிறது என்றால் அவனுக்கு திருமகள் அருள் கிடைத்திருக்கிறது, திருமகள் அவனோடு இருக்கிறாள் என்று சொல்வதும், ஒரு இடத்தில் தரித்திரம் தாண்டவம் ஆடியது என்றால் அங்கு மூதேவி குடித்தனம் நடத்துகிறாள் என்றும் சொல்வது மக்களிடையே ஒரு மரபாக இருக்கிறது. இங்கு அந்த கைகேயி கிடப்பதை சீதேவிக்கு மூத்தவளாகி அந்த மூதேவி வந்து கிடப்பது போல இருந்தது என்று கம்பர் குறித்து காட்டுகிறார். தவ்வையாம் என கிடந்தனள். அந்த தவ்வையை என்று கைகேயியை குறிக்கும் போது அயோத்தி பட்டணத்தில் தவ்வை வரவாளா என்ற ஒரு சந்தேகம் நமக்கு வரும். அது மிகவும் செல்வ வளமிக்க பூமி அந்த அயோத்தி மாநகர். அங்கு திருமகள் கொழுவிருக்கிறாள் என்று ஆரம்பத்திலேயே கம்பர் பாடியதெல்லாம் நாம் பார்த்தோம். எங்கும் அந்த திருமகள் கடாட்சம் நிரம்பி இருந்தது என்பதை ஆரம்பத்தில் வர்ணனை பாடல்களில் நாம் பார்த்திருக்கிறோம். அவ்வாறு சிறப்புமிக்க நகரத்துள் இந்த தவ்வை வந்தது போல கைகை கிடக்கிறாள் என்று சொல்வதை கம்பர் இவ்வாறு சொல்கிறார் என்றால், கவ்வை கூர்தர சனகியாங் கடிக கமிழ் கமலத்த அவ்வை நீங்கும் என்று அயோத்தி வந்தடைந்த அம்மடந்தை தவ்வையாம் என கிடந்த நள். சீதை திருமகளினுடைய அவதாரம். அந்த கருத்தை உட்கொண்டுதான் கம்பர் தம்முடைய காவியத்தை ஆக்கியிருக்கிறார். ராமன் திருமாலின் அவதாரமாகவும் சீதை இலக்குமியின் அவதாரமாகவும் வந்து இந்த பூமியில் பிறந்திருக்கிறார்கள் என்பது கம்பருடைய கோட்பாடு. எனவே இப்போது அந்த சீதை, இலக்குமியின் அவதாரமாகிய அந்த சீதை, திருமகளின் சொரூபமாகிய அந்த சீதை ராமனோடு காட்டிற்கு செல்ல போகிறாள். இவள் கையை இனிமேல் தான் வரம் பெறப்போகிறாள். அந்த வரத்தின் மூலம் ராமன் காடு ஏக போகிறான். ராமனோடு சீதையும் நிழல் போல பின்தொடர்ந்து போய்விடப் போகிறாள். சீதை போகிறாள் என்றால் என்ன பொருள் என்றால் திருமகளே போகிறாள் என்று பொருள். திருமகளே இந்த அயோத்தி மாநகரை விட்டு விடைபெற்று வெளியேறி போக போகிறாள். எனவே திருமகள் போய்விட்டதென்றால் திருமகள் போய்விட்ட இடத்தில், திருமகள் காலி செய்துவிட்டு போய்விட்ட இடத்தில் உடனே அங்கு வந்து ஆக்கிரமித்து விடக்கூடியவள் அந்த தவ்வை, அந்த மூதேவி. எனவே அவள் போக போகிறாள், இனிமேல் நமக்கு அயோத்தியில் இடம் கிடைத்துவிடும் என்று வந்து மூதேவி சேர்ந்து இருப்பது போல அந்த கைகையினுடைய தோற்றம் இருந்தது என்று கம்பர் சொல்கிறார். கவ்வை கூர்தர சனகியான் கடிகமல் கமலத்து அவ்வை நீங்கும் என்று. கவ்வை என்றால் துன்பம். கவ்வை கூர்தர துன்பம் மிகுதியாகும்படி, அதாவது மக்களுக்கெல்லாம் துன்பம் மிகுதியாகும்படி, சனகியாம் கடிகமல் கமலத்து அவ்வை, ஜானகியாகிய அந்த சீதை, அவள் யார் என்றால் கடிகமல் கமலத்து அவ்வை. கமலம் என்றால் தாமரை, கமலத்து அவ்வை என்றால் கமலத்தில் இருக்கக்கூடிய தாய், அவ்வை என்றால் தாய் என்று பொருள். கமலத்தில் இருக்கக்கூடிய தாய் யார்? திருமகள். அந்த தாமரையில் இருக்கக்கூடிய தாயாகிய திருமகள் நீங்குவாள், நீங்கும் என்று, இனிமேல் நீங்கி போய்விடுவாள், நீங்கி போய்விடப் போகிறாள் என்று கருதி, என்று அயோத்தி வந்தடைந்த, அயோத்தி மாநகருக்கு வந்து சேர்ந்த அம்மடந்தை, அந்த திருமகளினுடைய தவ்வையாம் என, திருமகளினுடைய மூத்தவளாம் என கிடந்தனள் கேகையன் தனையை. சீதையாகிய திருமகள் அயோத்தியை விட்டு போக போகிறாள். அங்கு வெற்றிடம் உருவாகப் போகிறது. எனவே அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கு நாம் போய்விட வேண்டும், நாம் வந்துவிட வேண்டும் என்று வந்துவிட்டது போல கைகையினுடைய தோற்றம் இருந்தது. திருமகளினுடைய மூத்தவள் வந்து விட்டது போல கைகையினுடைய தோற்றம் இருந்தது. அவ்வாறாக அவள் அங்கு தரையில் கிடந்தாள் என்று மூன்றாவது ஓமானத்தை சொல்கிறார். முதலில் அவள் மான் போல கிடந்தாள், அடிபட்டு விழுந்து கிடக்கிற ஒரு மான் போல கிடந்தாள் என்று சொல்கிறார். அடுத்து ஒடுங்கி கிடக்கின்ற ஒரு மயில் போல ஒடுங்கி கிடந்தாள் என்று சொல்கிறார். அடுத்து திருமகளுக்கு மூத்தவள் வந்து அங்கு கிடந்தது போல கிடந்தாள் என்று சொல்கிறார். கமலத்து அவ்வை என்பது திருமகளை குறிக்கிறது. அவ்வை என்றால் தாய், கமலத்து அவ்வை என்றால் கமலத்தில் இருக்கக்கூடிய தாயாகிய திருமகள் என்று பொருள் தரக்கூடியது. அந்த கமலம் என்பதற்கு ஒரு அடை கொடுக்கிறார், கடி கமல் கமலம் என்கிறார். கடி என்றால் வாசனை என்ற பொருள் இங்கு வருகிறது. கடி என்ற சொல் இலக்கியங்களில் பரவலாக பயின்று வரக்கூடிய ஒரு சொல், மிக அதிகமான பொருள் உடைய ஒரு சொல் அது. பல பொருள் ஒரு சொல் அது. 40க்கு மேற்பட்ட அர்த்தம் தரக்கூடிய சொல் அது. இடத்திற்கு ஏற்ப, அந்தந்த இடத்திற்கு ஏற்ப நாம் அதற்கு பொருள் கொள்ள வேண்டும். இங்கு கடி என்பது கடி கமல் கமலம் என்று வருவதனால், கடி என்பது வாசனை, நறுமணம் என்ற பொருளை வருகிறது. நறுமணம் கமழக்கூடிய தாமரையில் வீற்றிருக்கக்கூடிய தாயாகிய அந்த சீதை நீங்கி போகப் போகிறாள். சனகியாம் கடிகமுள் கமலத்து அவ்வை ஜானகியாகிய திருமகள். சனகியாம் கடிகமுள் கமலத்து அவ்வை என்றால் ஜானகியாகிய திருமகள், அதாவது சீதையாகிய திருமகள் நீங்கும் என்று, நீங்குவாள் என்று அயோத்தி வந்தடைந்த அம்மடந்தை தவ்வையாம் என கிடந்தனள். அயோத்திக்கு வந்து சேர்ந்த திருமகளின் மூத்தவள் போல கையேயி கிடந்தாள் என்று பாடலை முடிக்கிறார் கம்பர். இதுதான் இந்த பாட்டினுடைய பொருள். இது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ஐயா, இந்த இந்த பாட்டில் இது இது வந்து கலைநிலைத்துறை ஐயா ஐயா இது. நாடகம், ஐயா இந்த இந்த பாட்டு வந்து கலைநிலைத்துறையா? இது இது இந்த மாதிரி ஆமாம், இந்த ஐந்து கலை. சரியா சொன்னீங்க, சரியா சொன்னீங்க. கலித்துறை, கலி நிலைத்துறை அல்லது கலித்துறை. கலி நிலைத்துறை என்பது அதை விரித்து சொல்லுவது. இது சரி, கலை. கலித்துறை பாட்டு, சரியா சொன்னீங்க. சரிங்க. நவ்வி வீழ்ந்தன நாடக மயில் துயின்றென்ன, கவ்வை கூர்தர சனகியாங் கடிகமிழ் கமல தவ்வை நீங்கும் என்று அயோத்தி வந்தடைந்தம் அடந்தை தவ்வையாம் என கிடந்தனல் கேகையன் தனையை. நீங்க ஏதோ கேட்டீங்களே, சொல்லுங்க. ஐயா இந்த நாடகம்னு சொல்றாங்க இல்லையா, நாடகம்ன்றது வந்து இந்த காலத்துல நம்ம இந்த வேற அர்த்தத்துல தான் சொல்லுவோம் நாடகம் என்றா. ஆமாம், அது அதற்கான நான் விளக்கம் சொன்னேன் முதல்லையே. நாடகம் என்பது இப்போது நடிப்பை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் நாடகம் என்பதற்கு நடனம் என்ற ஒரு பொருளும் உண்டு. நடனம் என்ற ஒரு பொருள் சரி அந்த பொருளில் இங்கு வந்திருக்கிறது, நடனம் என்ற பொருளிலேயே. சரி ஐயா, தவ்வை என்றாலே மூதேவியை தான் குறிக்கிறதா, இல்ல தவ்வை என்றால் அக்காளை குறிக்கிறது இந்த? அக்காள் என்றுதான் அர்த்தம். பொதுவாக மூதேவியே அக்கா என்று சொல்லக்கூடிய ஒரு வழக்கமும் உண்டு. அக்காள் வந்து விட்டால், தங்கை போய்விட்டாள் என்று சொல்லுவார்கள். அது தவ்வை என்பதற்கு சொற்பொருள் தமக்கை என்பதுதான், அக்காள் என்பதுதான். திருமகளுக்கு அக்காள் என்று சொல்லும் போது அது மூதேவியாகிவிடுகிறது. தவ்வை என்பது வேறு சில இடங்களில் மூத்த சகோதரியை மட்டுமே குறிக்கக்கூடியதாக வரும். மூதேவிக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லாமலும் வரும். இங்கு மூதேவியை குறிக்கிறது. சரி ஐயா, இங்க அயோத்தி வந்து அடைந்த மடந்தைன்னு அந்த மடந்தை வந்து மூதேவியை குறிக்கிறதா இல்ல ஆஹா, அம்மடந்தை என்பது ஸ்ரீதேவி? அயோத்தி வந்தடைந்த அம்மடந்தை தவ்வை. அந்த அயோத்தி வந்தடைந்த தவ்வை, அந்த அடைந்த அயோத்தி வந்தடைந்த என்பது தவ்வை என்பதோடு சேரும். அம்மடந்தை என்பது திருமகளை குறிக்கிறது. ஏற்கனவே அந்த கமலத்து அவ்வை என்று சொல்லியிருக்கிறார் அல்லவா, அந்த அவ்வையை குறிக்கிறது. அந்த அவ்வையினுடைய தவ்வை, அம்மடந்தை என்பது அந்த அவ்வை, அந்த அவ்வையினுடைய தவ்வை, அந்த மடந்தைக்கு இவள் மூத்தவள் என்று வருகிறது. சரி ஐயா. கவ்வை என்பது பொதுவாக பழிச்சொற்கள், ஊரார் பேசுவார்கள் அல்லவா. ஏதாவது யார் வீட்டிலேயாவது ஏதாவது நடந்து விட்டால் ஊரார்கள் ஒருவருக்கொருவர் அங்கு இப்படி நடந்தது, இப்படி நடந்து விட்டதாம் என்று தங்களுக்குள் ரகசியமாக பேசிக்கொண்டு அதை குறித்து வெறும் வாயை மென்று கொண்டு இருப்பார்கள் அல்லவா, அந்த விதமான பேச்சுக்கு கவ்வை என்று பொருள். அந்த கவ்வை என்ற சொல் திருக்குறளில் பல இடங்களில் வந்திருக்கிறது. அதுவும் காமத்துப்பாலில் வரும். காதலர்களை பற்றி ஊருக்குள் கவ்வை பேச்சு நடக்கும். அது இக்காலத்திலும் இருக்கத்தானே செய்கிறது. ஒரு ஆணும் பெண்ணும் பேசுகிறார்கள், பழகுகிறார்கள் என்றால் அதை குறித்து மற்றவர்கள் தங்களுக்குள் சொல்லிக்கொள்வார்கள் அல்லவா. அவர்கள் இப்படி ரகசியமாக சந்தித்துக் கொள்கிறார்கள், பேசுகிறார்கள் என்றெல்லாம் சொல்வார்கள் அல்லவா. அந்த பேச்சுக்கு பெயர் கவ்வை. அவர் மற்றவர்கள் ஒரு காதலர்களை பற்றியோ அல்லது ஒரு குடும்பத்தை பற்றியோ பழிச்சொல் என்று கூட அதை நேரடியாக சொல்ல முடியாது. புறம் பேசுதல், ஒரு புறம் பேசுவது போன்ற பேச்சு அது. அதுவும் புறம் பேசுறதும் அல்ல, பிறருடைய விஷயத்தை ரொம்ப சுவாரஸ்யமாக பேசிக்கொள்வது, அதன் கவ்வை. அந்த பொருளில்தான் திருக்குறளில் எல்லாம் வந்திருக்கிறது. ஆனால் இந்த இடத்தில் அந்த பொருளில் வரவில்லை, இங்கு துன்பம் என்ற பொருளில் வந்திருக்கிறது. துன்பம் மிகுதியாக திருமகள் போகப் போகிறாள், சீதையாகிய திருமகள் போகப் போகிறாள். அதனால் அந்த நகரத்து மக்கள் எல்லாம் மிகவும் துன்பப்பட போகிறார்கள் என்பதனால் துன்பம் மிகுதியாகும்படி, இனிமேல் மிகுதியாகும்படி இந்த சனகியாகிய அவ்வை நீங்க போகிறாள், இந்த நகரத்திற்குள் துன்பம் மிகுதியாகும்படி சனகியாம் அவ்வை நீங்க போகிறாள் என்று கருதி அயோத்தி வந்தடைந்த அம்மடந்தை தவ்வை என்று இணையும், அவ்வாறு இணையும். இங்கு கவ்வை என்பது துன்பம் என்ற பொருளில் வந்திருக்கிறது. ஐயா கூர்த்தர அது என்ன குறிக்குது ஐயா என்ன கூறுதல் பொருள் என்றால் மிகுதல், மிகுதல். சரி கவ்வை கூர்தர என்றால் கவ்வை மிகுதியாக என்று அர்த்தம். கூர் என்றால் மிகுதி, நாம் சொல்லுகிறோம் அல்லவா, அந்த வேலை கூர்த்தீட்டினான், கத்தியை கூர்த்தீட்டினான் என்று சொல்கிறோம் அல்லவா, அதனுடைய வெட்டும் தன்மையை மிகுதிப்படுத்துதல், அதுதான் நாம் கூர்த்தீட்டுதல் என்று சொல்கிறோம். ஏன் அதை அவ்வாறு சொல்கிறோம் என்றால், அதை கூர்த்தீட்டுதல் என்றால் அதனுடைய அறுக்கும் தன்மை அல்லது வெட்டும் தன்மையை மிகுதிப்படுத்துகிறோம், அதனால் அதை கூர்த்தீட்டுதல் என்று சொல்கிறோம். கூர் என்றால் மிகுதி என்று பொருள். சரி நமக்கு ஒரு காட்சியையே கண் முன்பு வரைந்து காட்டி விடுகிறாள், அவள் காட்டி விடுகிறார் கம்பர். அவள் ஒப்பனைகளை கலைப்பதையெல்லாம் சொல்லிக் கொண்டு வந்தவர், அதன் பிறகு அவள் வீழ்ந்து கிடப்பதை ஒரு ஓவியமாக தீட்டி காட்டுகிறார். அடிபட்டு ஒரு மான் கிடப்பது போலவும், களிப்புடன் தோகை விரித்து ஆடிய ஒரு மயில் தோகையெல்லாம் ஒடுக்கி கொண்டு ஓர் இடத்தில் அசையாது கிடப்பது போலவும், இலக்குமிக்கு அக்காள் வந்து அங்கு புகுந்து விட்டது போலவும், கைகை கிடந்தாள் என்று நம் முன்பு ஒரு படக்காட்சியையே காட்டுகிறார் இந்த பாடலில் கம்பர். அடுத்த பாடல் போகலாமா? போகலாம் ஐயா வேறு சந்தேகம் இல்லை எனக்கு இப்போது அந்த அந்தப்புரத்திற்கு தசரதன் வருகிறான். தசரதன் கைகேயியினுடைய அந்தப்புரத்திற்கு வருகிறான் என்பதிலிருந்தே நமக்கு ஒரு செய்தி புலப்பட்டு விடுகிறது. கைகேயியின் மீது அவன் தனிப்பட்ட மற்ற மனைவியர் மீது இல்லாத அளவிற்கு அதிக ஈடுபாடு கொண்டிருந்தான் என்பது நமக்கு புலப்பட்டு விடுகிறது. நாளைக்கு ராம பட்டாபிஷேகம் வைத்திருக்கிறான், அதற்கான ஏற்பாடுகளுக்கெல்லாம் உத்தரவு கொடுக்கிறான். இரவில் வெகுநேரம் அதற்கான ஏற்பாடுகளை கவனிப்பதில் செலவிட்டு விட்டு அவன் திரும்புகிறான், அரண்மனை அந்தப்புரத்திற்கு திரும்புகிறான். திரும்பியவன் கோசலையினுடைய இடத்திற்கோ அல்லது சுமத்திரையினுடைய இடத்திற்கோ போகவில்லை. கைகேயினுடைய இடத்திற்கு வருவதாகத்தான் காவியம் காட்டுகிறது. இதிலிருந்தே அவன் கைகேயி மீது தனித்த ஈடுபாடு உடையவனாக இருந்தான் என்பது தோன்றுகிறது. மாறி மாதிரி மாறி மாறி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனைவியினுடைய இடத்திற்கு செல்வான் என்று எடுத்துக்கொண்டாலும் கூட, நாளை ராம பட்டாபிஷேகம், எனவே அவன் நியாயப்படி அன்றைக்கு ராமனுடைய தாயாகிய கோசலினுடைய அந்தப்புற பகுதிக்கு போயிருப்பது மிக பொருத்தமாக இருக்கும். அந்த செய்தியை ராமனுடைய தாய்க்கு தெரிவித்து அவளிடத்து பேசுவதற்காக அவன் அன்று கோசலையின் இருப்பிடத்திற்கு போனால் அது மிகவும் பொருத்தமான ஒரு விஷயமாக இருக்கும். இயல்பாக இதுதான் நடக்கும். சாதாரணமாக மனிதர்கள் இவ்வாறு தான் செய்யக்கூடிய ஒரு வழக்கம் உண்டு. ஆனால் தசரத அன்றைய தினமும் கைகேயியினுடைய இடத்திற்கு செல்வதாக வருகிறது. எனவே கைகேயியின் மீது தனிப்பட்ட ஈடுபாடு உடையது மட்டுமல்லாமல் ஒரு முக்கியமான அரசியல் முடிவு எடுத்திருக்கிறான். அதை குறித்து கைகேயியினிடம் பேசுவதற்கு அவன் விரும்பியிருக்கலாம். ஏனென்றால் கைகேயி அரச காரியங்களிலும் தொடர்புடையவளாக இருந்திருக்கிறதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கிறது. ஏனென்றால் அவள் ஏற்கனவே யுத்தத்தில் தசரதனுக்கு உதவி இருக்கிறார். யுத்த களத்தில் தேர் நடத்தக்கூடிய வல்லமை வாய்ந்தவளாக ஒரு பெண் இருந்திருக்கிறாள் என்றால், அவள் அரசியல் விவகாரங்களிலும் தலையிட்டு இது தக்கது இது தகாதது என்றெல்லாம் சுட்டிக்காட்டக்கூடிய திறன் மிக்கவளாக இருந்திருக்க கூடும். எனவே இந்த அரசியல் முடிவு எடுத்த இன்றைய தினத்தில் கைகேயியிடம் அதை சொல்லி இனிமேல் எதிர்காலத்தில் என்னென்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று மேற்கொண்டு நடக்க வேண்டிய விஷயங்களை பேசுவதற்காக அவன் கைகேயியின் இருப்பிடத்தை நாடி வந்திருக்கலாம். அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். ஏனென்றால் கைகேயி அவ்வளவு திறம் மிக்கவளாக இருந்தாள் என்பது நமக்கு கதையின் போக்கிலேயே தெரிகிறது. அவள் யுத்த களத்தில் சாரத்தியம் செய்தாள் என்பதில் இருந்தே நாம் அதை புரிந்து கொள்கிறோம். எனவே தசரதன் கைகேயியினுடைய இடத்திற்கு வருகிறான். வழக்கமாக இல்லாத ஒரு காட்சியை பார்க்கிறான், அதிர்ச்சி அடைகிறான். அவள் சோக வயப்பட்டு எந்த உற்சாகமும் இல்லாதவளாக சுருண்டு விழுந்து கிடக்கிறாள். அதை பார்த்தவுடன் அவளுக்கு உடலுக்கு ஏதும் நோய் வந்து உற்றதோ அல்லது வேறு யாராவது அவளை தகாத வார்த்தைகளால் ஏதும் சொல்லிவிட்டார்களோ என்றெல்லாம் பலவிதமான சிந்தனைகளில் மனம் துடித்தவனாக அவளை போய் எடுக்கிறான். மானை எடுக்கின்ற ஆணை போல் அவளை எடுத்தான் என்று கம்பர் சொல்லுவார். அப்படி துவண்டு கிடக்கக்கூடிய கையை அவன் தூக்கி எடுப்பதை மானை எடுக்கின்ற ஆணை போல் அந்த கையை தன்னுடைய தடக்கைகளில் தழுவி எடுத்தான் என்று கம்பர் குறிக்கிறார். அவ்வாறு எடுத்து அவளிடம் வினவுகிறான். எடுத்து அவளை எதிரே அமர்த்தி வைத்துக் கொண்டு வினவுகிறான், என்ன நடந்தது? யாராவது உனக்கு ஏதாவது எதிர்மறையாக செய்து விட்டார்களா? உன்னை சுடுசொல் உரைத்து விட்டார்களா? உன்னை இக்கதிக்கு ஆளாக்கியவர்கள் யாராக இருந்தாலும் சொல், முதலில் அவர்களுக்கு தண்டனை கொடுத்து விட்டு தான் நான் மறுவேளை பார்ப்பேன் என்றெல்லாம் அவன் சொல்லுகிறான். ஆனால் கைகேயி தன் நிலைமைக்கான காரணம் வேறு என்று சொல்லி தன் எண்ணம் ஒன்று இருக்கிறது, அதை பூர்த்தி செய்ய முடியுமா என்று கேட்கிறார். நீங்கள் ஏற்கனவே எனக்கு இரண்டு வரங்கள் கொடுத்தீர்கள் அல்லவா, அதை நீங்கள் தருவீர்களா, வாக்கு தவறாமல் தருவீர்களா என்று கேட்கிறாள். தசரதன் சிரிக்கிறான். சாதா என்னமோ ஏதோ என்று வந்தவன், இதுதானா, இதுதானா ஒரு பெரிய விஷயம், இந்த வரங்களை பெறுவதற்கா நீ இவ்வளவு சோகப்பட்டு இருக்க வேண்டும், கேட்டால் தந்துவிட்டு போகிறேன், நான் மறுப்பேனா என்ன, இதை ஒரு பெரிய விஷயமாக ஆக்க வேண்டுமா என்ன? என்று சொல்லிவிட்டு கேள், வரம் என்ன கேள் என்று கேட்கிறான். அவள் கேட்கிறாள், வரங்கள் என்னவென்று கேட்கிறாள். அந்த அவள் வரம் கேட்கக்கூடிய பாடல்தான் இந்த 134வது பாடல். ஏய வரங்கள் இரண்டில் ஒன்றினால் என் சேய்வுலக ஆள்வது சீதை கேழ்வன் ஒன்றால் போய்வனம் ஆள்வது எனப் புகன்று நின்றாள் தீயவை தீயவை யாரும் சிறந்த தீயாள். கையை பற்றி கூறும்போது கம்பர் இங்கு ஒரு சொற்றொடரை பயன்படுத்துகிறார், தீயவை யாவையினும் சிறந்த தீயாள். கொடுமைகள் எல்லாவற்றிலும் மிக்க கொடுமையுடையவள். இங்கு அந்த சிறந்த என்ற வார்த்தை தீயவற்றில் சிறந்தது என்று பொருள் தரும்போது மிகவும் தீயது என்ற பொருளில் வந்துவிடுகிறது. பொதுவாக சிறந்தது என்ற சொல்லை நாம் நல்ல விஷயங்களை குறித்து காட்டுவதற்கு தான் பயன்படுத்துவோம். இதுதான் வழக்கத்தில் இருக்கிறது. அது பொதுவாக நேர்மறையான நல்ல செய்திகளை, நல்ல காரியங்களை எல்லாம் குறித்து காட்டும்போது அந்த சிறந்த என்ற வார்த்தையை பயன்படுத்துவோம். சிறந்த உணவு, சிறந்த நாடகம், சிறந்த திரைப்படம், சிறந்த கதை என்றெல்லாம் ஒன்று பாராட்டுக்குரியதாக இருந்தால், போற்றத்தக்கதாக இருந்தால் அதை குறிப்பதற்கு சிறந்த என்ற வார்த்தையை சேர்த்து நாம் சொல்லுவோம். இங்கு தீயதை குறிப்பதற்கு சிறந்த என்ற வார்த்தையை கம்பர் பயன்படுத்துகிறார். இது ஒரு வித்தியாசமான சொல்லாட்சி. அது கம்பருடைய கைவண்ணத்தால் அந்த சொல்லாட்சி இங்கு இடம்பெறுகிறது. அங்கு தீயவை யாவையினும் சிறந்த தீயாள் என்று சொல்லும்போது கொடுமைகளிலெல்லாம் மிக கொடிய கொடுமை என்ற பொருள் அங்கு வந்துவிடுகிறது. அவ்வளவு கொடுமை உடையவளாகி அவள், ஏய வரங்கள் இரண்டில் ஒன்றினால் என் சேய் உலக ஆள்வது, ஏய வரங்கள் இருக்கின்ற வரங்கள், அதாவது முன்பு நீ கொடுத்திருக்கக்கூடிய அந்த வரங்கள், ஏய என்றால் பொருந்திய பொருந்தி இருக்கக்கூடிய, அதாவது உள்ள வரங்கள், உள்ள வரங்கள் உள்ளதாகி அந்த இரண்டு வரங்களில் எய்தல் என்றால் பொருந்துதல் என்ற பொருள் தரக்கூடியது, அல்லது ஏவுதல், ஏவியே என்ற வார்த்தை, ஏவியே என்ற அந்த சொல் ஏயே என்று விகாரப்பட்டு வந்ததாக எடுத்துக்கொண்டு நீ தருவதாக சொன்ன அந்த வரங்கள், நீ தருவதாக உத்தரவு போல சொன்ன அந்த வரங்கள் என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். அப்படி எடுத்துக்கொண்டால் ஏவியே என்ற வார்த்தையினுடைய விகார வடிவம் ஏயே என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அவ்வாறு விகாரமாக எடுக்காமல் ஏ என்று மட்டுமே எடுத்துக்கொண்டால் பொருந்திய, அதாவது உள்ள வரங்கள் இரண்டில் ஒன்றினால் என் சேய் உலக ஆள்வது, ஒரு வரத்தில் என் மகனாகிய பரதன் ஆள வேண்டும். இங்கு ஆள்வது என்பது ஆள வேண்டும் என்ற பொருள் தந்து நிற்கிறது. ஆள்வது என்பது ஒரு தொழில் பெயர்தான், ஆள்தல் என்று பொருள் தரக்கூடியது. இங்க அந்த சொல்லக்கூடிய முறையில் ஆள வேண்டும், அவனே ஆள வேண்டும் என்ற பொருள் தொனிக்கும்படி அதை கையை பிரயோகிக்கிறார். ஒன்றினால் என் சேய் உலகு ஆள்வது. சீதை கேழ்வன் ஒன்றால் போய் வனம் ஆள்வது. சீதையின் கணவனாகிய ராமன் மற்றொரு வரத்தால் வனத்திற்கு போய் அங்கு வனத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பது. இங்கு கையினுடைய அந்த சொற்சாமர்த்தியத்தை நாம் பார்க்க வேண்டும். என்னவோ ராமனை காட்டிற்கு துரத்தி கஷ்டப்படுத்துவதற்கு அனுப்புவது போல அவள் பேசாமல் வனத்திற்கு சென்றும் அவன் அங்கு ஆழ்ந்து கொண்டிருப்பது போல பேசுகிறாள். வனத்திற்கு போய் அங்கும் ஒரு அவன் அரசாளக்கூடிய நிலையில் இருக்க வேண்டும் என்பது போல, இங்கு இவன் ஆள வேண்டும் என்று அங்கு அவன் ஆள வேண்டும் என்றும் சொல்வது போல தொனிக்கும்படி பேசுகிறார். அங்கு வனம் ஆள்வது என்பதை சேர்த்து அந்த சொற்சேர்க்கை என்ன பொருள் தரும் என்றால், வனத்தில் போய் இருக்க வேண்டும், வனத்தில் போய் வாழ வேண்டும் என்பதுதான் அதனுடைய பொருள். ஆனால் வனத்தில் போய் வாழ வேண்டும் என்று சொல்லாமல் வனம் ஆள்வது என்று, வனத்தில் போய் ஆள வேண்டும் என்று வார்த்தைகளை நயமாக பிரயோகிக்கிறாள். அங்கும் ராமன் சௌகரியமாக இருக்கும்படியாகத்தான் தான் கேட்பதாக தசரதன் காதில் விழ வேண்டும் என்பதற்காக அந்த சொற்களை அவ்வாறாக அவள் பிரயோகிக்கிறாள். பரதனும் ஆளப்போகிறான், ராமனும் ஆளப்போகிறான். பரதன் நாட்டை ஆளப்போகிறான், ராமன் காட்டை ஆளப்போகிறான். ஆக ரெண்டு பேருக்குமே அரசு உரிமை இருக்கு. நான் இவனுடைய உரிமையை பறிக்கவில்லை என்பது ஏதோ உள்ளுக்குள் தொனித்து பேசுவது போல அவள் அவ்வாறு பேசுகிறான். ஆனால் வனம் ஆள்வது என்றால் அதனுடைய பொருள் வனத்திற்கு போய் இருப்பது, அங்கு போய் அவன் வசிப்பது என்ற பொருள்தான் அந்த சொற்சேர்க்கை தரும். அதை அவள் வனத்தில் வசிப்பது என்று கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் தசரதனுடைய காதில் அவ்வாறான எதிர்மறை வார்த்தை புகுந்து அவனுக்கு பெரும் அதிர்வை தந்துவிடக்கூடாது என்பதற்காக நாசூக்காக மிகவும் நாடகத்தனமாக இந்த சொற்களை தேர்ந்தெடுத்து பிரயோகிக்கிறாள் கைகை. ஏய வரங்கள் இரண்டில் ஒன்றினால் என் சேய் உலக ஆள்வது, சீதை கேழ்வன் ஒன்றால் ஓய்வனம் ஆள்வது எனப் புகன்று நின்றாள் என்று சொல்லி நிற்கிறாள். தீயவை யாவையினும் சிறந்த தீயாள், எல்லா கொடுமைகளிலும் மேம்பட்ட கொடுமை கொண்டவளாகிய அந்த கையேயி இவ்வாறு சொல்லி நின்றாள் என்று கம்பர் கையேயி வரங்கேட்ட அந்த செய்தியை இந்த பாடலில் சொல்லியிருக்கிறார். இதில் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். இதில் இந்த கேழ்வன் என்ற வார்த்தை ஒரு அரிய வார்த்தை. கேழ்வன் என்றால் கணவன் என்று பொருள். அதற்கு அந்த கேள் என்றால் உறவு என்று பொருள். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொல்கிறோம் அல்லவா, கேளீர் என்றால் உறவினர். கேள் என்றாலே உறவு என்ற ஒரு பொருள் உண்டு. அதில் இருந்துதான் கேளீர், கேழ்வன் என்ற சொற்கள் எல்லாம் வருகின்றன. இங்கு கணவன் ஒரு பெண்ணுக்கு மற்ற எல்லா உறவுகளையும் விட மிக நெருக்கமான உறவு என்பதனால் கணவனையே கேழ்வன் என்று சொல்லக்கூடிய அந்த மரபு வந்திருக்க வேண்டும். மனைவி நிறைய கேள்வி கேட்பார்கள் என்று வைத்து விட்டார்களா? உங்களுடைய ஒளி சரியாக வரவில்லையே. அது அதாவது விட்டு ஒரு விஷயம் ஒரு விட்டு விஷயம், கேக்குது. மனைவி நிறைய கேள்வி கேட்பதால் கேள்வி என்று வைத்து விட்டார்களா என்ன சொல்ற? இல்ல இங்கு ஆமா, அப்படி மனைவியால் பல கேள்விகள் கேட்கப்படுபவன் என்பதனால் அப்படி கூட. அது ஒரு நகைச்சுவைக்காக சொல்லலாம் வாரு, ஆனால் அதனுடைய உண்மையான அர்த்தம் உறவு மிகவும் நெருங்கிய உறவு அவன் என்பதனால் தான். ஏய வரங்கள் ஏன இரண்டுக்கு மேற்பட்ட வரங்கள் கொடுத்திருக்கிறார். இரண்டு தான் பொருள், உள்ள வரங்கள் இரண்டு, அவ்வளவுதான் அர்த்தம் அதுக்கு. உள்ள வரம் இரண்டு, அதாவது தந்த அவன் ரெண்டு வரம் தந்திருக்கான். அப்படி தந்துள்ள வரங்கள் இரண்டில் ஒன்றினால் என் மகன் ஆள வேண்டும், இன்னொன்றினால் சீதை கேழ்வன் வனம் போக வேண்டும். இதுதான் அவள் கேட்ட வரம், வரங்கள் ஏ என்ற இரண்டு. பொருள்னா ஏய வரம் ஏனிதிலிருந்து என்றால் அப்படின்னா ஏய்தல் ஏ என்றால் ஏ ஏனிதிலிருந்து ஏய்தல் என்றால் பொருந்துதல் என்று அர்த்தம். ஏயே என்றால் பொருந்திய என்று அர்த்தம். அதனுடைய சொற்பொருள் அதுதான், பொருந்திய வரங்கள். அதாவது உள்ள வரங்கள் இரண்டு, இரண்டு வரங்கள் உள்ளன. அவன் தந்து இருக்கக்கூடிய வரங்கள் இரண்டு வரங்கள், அந்த இரண்டு வரங்கள் உள்ளன. அப்படி உள்ள வரங்கள் இரண்டில், நீ தந்துள்ள வரங்கள் இரண்டில் ஒன்றினால் இது, இன்னொன்றினால் அது என்று அவள் கேட்கிறாள். ஏயே என்பது இங்கு உள்ள இருக்கின்ற, பொருந்தி இருக்கின்ற என்ற பொருளில் வருகிறது. சரியா? மற்றபடி இந்த பாடல் எளிமையாக தான் இருக்கு ஐயா. இன்னும் ஒரு ஆமாம், பாடல் எளிமையா. பார்த்துடலாமா ஆ, பார்த்துருங்க. ஐயா? இதுல இன்னொன்று நீங்க பார்க்கணும்னா, சீதையின் கணவன் அப்படின்னு ராமனை வேற்றுமைப்படுத்தி காட்டியிருக்கிறார். அதாவது என்ன என்ன கேட்டீங்க? இல்லையா, சீதையின் கணவன் அப்படின்னு ஆ தசரதனின் மகன் சொல்லாம என்னுடைய மகன் சொல்லாம ஆ சீதையின் அது ஆ கணவன். சீதையின் கேள்வி, அதுவும் ஒரு அவள் தேர்ந்தெடுத்து வேண்டும் என்றே பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை தான். உன்னுடைய மகன் என்றும் சொல்லவில்லை. ஏற்கனவே தன்னுடைய மகன் என்று சொன்னாள். ராமன் தன் மகன் என்று அவள் குறித்த இடம் முன்பு வந்தது. மந்தரை வந்து சொன்னபோது, ராமன் என் மகன், ராமனை மகனாக நான் பெற்றிருக்கிறேன், அவ்வாறு இருக்கும்போது எனக்கு என்ன துன்பம் வரும் என்று கேட்டாள். ராமனையே தன் மகனாக அவள் கேட்ட அந்த நிலை இப்போது அவனை அந்நியப்படுத்துகிறது. அவன் ஏதோ இந்த தேசத்திற்கே சம்பந்தம் இல்லாதவன் என்பது போல பேசுவது போல, மிதிலாபுரியை சேர்ந்த சீதைக்கு உறவுக்காரன், நமக்கு உறவுக்காரன் இல்லை என்பது போல அவனை தூரத்து சொந்தமாக்கி காட்டுவது போல காட்டுகிறாள். அதுதான் அந்த சொற்றொடரில் அவள் பயன்படுத்தக்கூடிய ஒரு நுணுக்கம். அவனை அந்நியப்படுத்துகிறாள். உன்மகன் என்றும் சொல்லவில்லை. உன்மகன் என்று சொல்லும்போது கணவனுடைய மகன் தனக்கு மகனாகி விடுகிறான் அல்லவா, நெருங்கியவனாக ஆகி விடுகிறான். எனவே அவனை அந்நியப்படுத்துகிறாள். சீதை கேழ்வன், எங்கிருந்தோ வந்தாள் சீதை, மிதிலாபுரியை உடையவள். அவள் இந்த அயோத்தியை சார்ந்தவள் அல்ல. அந்த மிதிலாபுரியை சேர்ந்த அந்த சீதைக்கு கணவன் இவன் என்பது போல ராமனை அந்நியப்படுத்துகிறாள். வேறு சந்தேகம் அடுத்த பாடல் ஏய வரங்கள் இரண்டில் ஒன்றினாலின் சேய்வுலக் ஆள்வது சீதை கேழ்வன் ஒன்றாள் போய்வனம் ஆள்வது எனப் புகன்று நின்றாள் தீயவை யாவை இன்னும் சிறந்த தீயாள். இது இந்த ஓசையில படித்தா இனிமையாக இருக்கும். ஏய வரங்கள் இரண்டில் ஒன்றினாலின் சேய்வுலக் ஆள்வது சீதை கேழ்வன் ஒன்றாள் போய்வனம் ஆள்வது எனப் புகன்று நின்றாள் தீயவை யாவை இனும் சிறந்த தீயாள். அடுத்த பாடலும் அதே ஓசையில தான் வருகிறது. நாகம் எனும் கொடி யாழ்தன் நாவில் வந்த சோகம் இடம் தொட ரத்துணுக்கம் எய்தா ஆகம் அடங்களும் வெந்து அழிந்த அராவின் வேகம் அடங்கிய வேளம் என்ன வீழ்ந்தான். இதை கேட்டவுடனே தசரதனுடைய நிலை என்ன ஆனது என்ற செய்தியை இந்த பாடல் சொல்லுகிறது. இந்த பாட்டுக்கும் இந்த பாட்டுக்கும் இடையே இன்னும் தசரதனுக்கும் கைகேயிக்கும் இடையே உரையாடலாக பேசிய அவர்கள் பேசிய விஷயங்கள் ஓரிரு பாடல்களில் வந்திருக்கின்றன. இவள் இந்த வரத்தை கேட்டவுடன் தசரதன், இது என்ன நீ கேட்கிறாய், நீ சுய சிந்தனையுடன் தான் கேட்கிறாயா, யாராவது உனக்கு தீய போதனை செய்து உன் மனத்தை மாற்றியதனால் நீ கேட்கிறாயா என்றெல்லாம் அவன் கேட்கிறான். அதற்கு அவள், யாரும் என்னை வந்து மாற்றவில்லை, நானாகத்தான் கேட்கிறேன், இதுதான் நான் வேண்டுவது என்று அவள் உறுதியாக அதற்கு பதில் சொல்லுகிறாள். மீண்டும் தசரதன், இது நியாயமில்லவே, இப்படியெல்லாம் நீ கேட்கலாமா என்று அவளுக்கு அறிவுறுத்துகிறான். அவள் கேட்டபாடில்லை, தான் பிடித்தபடி விடாமல் உறுதியாக இருக்கிறாள். இந்த வரங்களை நீ தந்தையாக வேண்டும், தராவிட்டால் என் உயிரை நான் விட்டு விடுவேன், நீயும் வாக்கு தவறிய குற்றத்திற்கு உள்ளாவாய் என்றெல்லாம் தசரதனை பழித்து பேசுகிறாள் அவள். வரங்களை தருவேன் என்று சொல்லிவிட்டு இப்போது இவ்வாறெல்லாம் தயங்குகிறாயே, இது நியாயமா என்று கேட்கிறாள். இவன் வரத்தை தரமாட்டேன் என்று சொல்லவில்லை, இது நீ சரியா இது தர முடியாது என்று ஒரு இடத்திலே அவன் சொல்லவில்லை. ஆனால் அவள் மாறிவிடுவாள், அந்த வரத்தை கேட்காமல் அந்த வரத்தை வேறு மாதிரியாக மாற்றி கேட்பாள் என்பதற்காக, நீ தெரிந்துதான் கேட்கிறாயா, மனப்பூர்வமாகத்தான் கேட்கிறாயா, சுய புத்தியோடு தான் கேட்கிறாயா என்றெல்லாம் அவளுடைய மனநிலையை தெளிவுறுத்த முயல்கிறான். ஆனால் அவள் தன்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து மாறவே இல்லை, அதில் உறுதியாக இருக்கிறாள். எனவே கடைசியில் இவள் மாறமாட்டாள் என்பது தெரிந்த பிறகு இந்த வரத்தைத்தான் அவள் உறுதியாக கேட்பேன் என்று விடாப்பிடியாக நிற்பதை தெரிந்த பிறகு இவன் மனம் அது மிகவும் அதிர்ச்சி உடையதாகிறது. இவள் இப்படி ஆகிவிட்டாலே எப்படி இந்த வரத்தை கொடுக்க முடியும் என்று அதிர்ச்சி அடைகிறான். நீ தந்தையே ஆக வேண்டும், இல்லாவிட்டால் நான் உயிர் துறந்து விடுவேன் என்று அவள் விடாப்பிடியாக அழிச்சாட்டியம் செய்கிறாள். அது ஒரு வார்த்தையை பயன்படுத்துவார்கள், அழிச்சாட்டியம் செய்தல், அதுதான் தந்துதான் தீர வேண்டும், நான் மாறமாட்டேன் என்று சொல்வார்கள் அல்லவா. எனக்கு என்னுடைய உடைந்த பானை தான் வேணும், பானையை உடைந்து விட்டது, இந்த உடைந்த பானைக்கு பதிலாக வேறு பானை வாங்கி தருகிறேன் என்று ஒருவர் சொன்னால், இல்லை இல்லை வேறு பானை இல்லை, எனக்கு இந்த உடைந்த பானை தான் வேண்டும் என்று கேட்பார்கள் அல்லவா. அதைத்தான் அவ்வாறு கேட்பதைத்தான் அழிச்சாட்டியம், ஒன்றை நியாயமற்ற முறையில் ஒரு விஷயத்தில் மிக தீவிரமாக இருத்தல். அவ்வாறாக கையை தீவிரமாக இருப்பதை அறிந்து தசரதன் மிக்க மன அதிர்ச்சிக்கு உள்ளாகி மயங்கி விழுகிறான். அந்த கட்டத்தை சொல்லக்கூடிய பாடல் தான் இது. நாகம் எனும் கொடியால் தன் நாவில் வந்த சோகம் விடம் தொட சோக விடம் தொடர துணுக்கம் எய்தா, ஆகமடங்களும் வெந்தழிந்த அறாவின் வேகமடங்கிய வேளம் என்ன வீழ்ந்தான். ஒரு பாம்பு தீண்டியதனால் அந்த விஷம் ஏறி விழுந்த ஒரு யானையைப் போல அவன் விழுந்தான் என்று கம்பர் இந்த இடத்தில் சொல்கிறான். அந்த அதிர்ச்சி தாளாமல் அவன் மயங்கி விழுகிறான். இப்படி ஒரு வாசகத்தை கேட்டே அவன் மயங்கி விழுகிறான் என்றால், தன் மகன் ராமன் மீது அவன் எவ்வளவு அன்பு கொண்டிருந்தான் என்பதும் நமக்கு புலப்பட்டு விடுகிறது. அது மாத்திரமல்லாமல் அந்த முறைமை காக்கப்பட வேண்டும். மூத்தவன் முடிசூடுதல் என்னும் அந்த வரன்முறை கடைபிடிக்கப்பட வேண்டும் என்பதில் அவன் எவ்வளவு உறுதியாக இருந்தான். அந்த அரச முறைமை கெட்டுவிடக் கூடாது என்பதில் அவன் எவ்வளவு பிடிமானம் வைத்திருந்தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. தான் அறம் தவறுகிறமே, மூத்தவனுக்கு முடிசூடுதல் என்னும் அறத்திலிருந்து பிறழ்கிறோமே என்ற அதிர்வு அவனுக்கு மிக கூடுதலாக இருந்திருக்க வேண்டும். அதே அளவுக்கு தன் மகன், தன் கண்ணின் மணியாகிய ராமன் அரசுரிமை ஏற்காமல் கானகம் செல்லப் போகிறானே என்ற கவலையும் அவனை தாக்கியிருக்க வேண்டும். இவ்வாறு இரண்டு விதமான தாக்குதல்கள், முறைமை தவறுகிறோமே என்ற ஒரு அதிர்ச்சி, மகன் வனம் போகிறானே, அன்பு மகன், உயிருக்கு உயிரான மகன், உரிமைக்கு உரிய மகன், அவன் வனம் போகிறானே என்று அந்த ஒரு அதிர்ச்சி, இவ்வாறு இரண்டு விதமான அதிர்ச்சிகளும் சேர்ந்து அவனை வெளுத்து இருக்க வேண்டும். எனவே அவனுடைய நிலைமையை பற்றி கம்பர் சொல்லும்போது, அராவின் வேகம் அடங்கிய வேழம் என்ன வீழ்ந்தான். அரா என்றால் பாம்பு, பாம்பினால் வேகம் அடங்கிய வேழம், வேழம் என்றால் யானை. ஒரு பாம்பு தீண்ட பாம் பாம்பினால் தீண்டப்பட்டு அந்த விஷம் ஏறி அதனால் தன்னுடைய அந்த வேகம், அந்த உயிர் துடிப்பு அடங்கிய ஒரு யானையைப் போல அவன் விழுந்து விட்டான் என்று கம்பர் சொல்கிறார். பாம்பு கடித்ததனால் விஷம் ஏறுகின்ற யானையை தசரதனுக்கு ஓமானமாக்கியிருக்கிறார் இந்த பாட்டி. அப்படியானால் இப்போது தசரதனுக்கு அந்த ஓமையை வைத்து பார்க்கும்போது தசரதனுக்கு என்ன விஷம் ஏறியது? யானைக்கு பாம்பின் விஷம் ஏறியிருக்கிறது. தசரதனுக்கு என்ன விஷம் ஏறி அவன் விழுந்தான் என்றால், நாகம் எனும் கொடியால் தன் நாவில் வந்த சோகம் விடம் தொடர துணுக்கமேதா. கையினுடைய நாக்கில் இருந்து வந்த விஷம் ஏறியதனால் அதிர்ச்சி அடைந்து விழுந்து விட்டான் என்று சொல்கிறார். நாவில் இருந்து வந்த விஷம், நாவில் வந்த சோக விடம், விடம் விஷம் என்ற வார்த்தை தமிழ் மரபுக்கேற்ப விடம் என்று வந்திருக்கிறது. சோக விடம் மிகப்பெரிய கவலைக்கான கவலையாகிய விஷம், துயரமாகிய விஷம. அந்த துயரத்தை அவனால் தாங்கவே முடியவில்லை. அந்த துயரமாகிய விஷம் தொடர, உள்ளுக்குள் அப்படி தொடர்ந்து ஏற அவள் தன் நாக்கில் இருந்து அந்த விஷத்தை பிரயோகிக்கிறாள் தசரதன் மீது. அது அவனுக்குள் அப்படியே தொடர்ந்து உள்ளுக்குள் ஏற அதனால் துணுக்கம் எய்தது. துணுக்கம் எய்தா, துணுக்கம் என்றால் நடுக்கம், அதிர்ச்சி. அதனால் அதிர்ச்சி அடைந்து, எய்தா என்றால் எய்தி என்று பொருள் தரக்கூடிய, செய்யா எனும் வாய்பாட்டு வினையெச்சம். இது ஒரு இலக்கணம். இது பொதுவாக பார்த்தவுடன் அது எதிர்மறையாகத்தான் நினைக்க தோன்றும். எய்தா என்றால் எய்தாமல் என்றுதான் இப்போது இந்த வார்த்தையை பார்த்தவுடன் பலருக்கும் நினைக்க தோன்றும். ஆனால் இலக்கணம் முறைப்படி எய்தா என்பது எய்தி என்னும் பொருளையும் தரும். அதற்கு இலக்கணம் என்னவென்றால், செய்யா எனும் வாய்பாட்டு வினையெச்சம். தில்லையில் கோயிலை காணா கையெடுத்து கும்பிட்டான் என்று ஒரு வாசகம் சொல்லுவதாக வைத்துக்கொள்வோம். கோயிலை காணா கையெடுத்து கும்பிட்டான், கோயிலை காணா கையெடுத்து கும்பிட்டான். அந்த வாசகம் பார்க்கும் போதே கோயிலை காணாமல் கையெடுத்து கும்பிட மாட்டாள், கோயிலை பார்க்கும் போது அந்த தரிசனம் கிடைத்தவுடன் கையெடுத்து கும்பிடுவார்கள். எனவே அங்கு காணா என்பது கண்டு என்ற பொருளை தந்து விடுகிறது. எனவே அது செய்யா எனும் வாய்ப்பாட்டு வினையெச்சம் அது உடன்பாட்டில் வரும். காணா என்பது கண்டு என்று வரும், பாரா என்பது பார்த்து என்று வரும், பேசா என்பது பேசி என்று பொருள் தரும். அது இடத்திற்கு ஏற்ப சில இடங்களில் எதிர்மறை பொருளும் வரும், அது இடத்திற்கு ஏற்ப நாம் பொருள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு எல்லாமே பெரும்பாலும் அந்த இலக்கணத்தை பயன்படுத்தி யாரும் பாட்டும் எழுதுவதில்லை, கவிதையும் எழுதுவதில்லை, உரைநடையும் எழுதுவதில்லை. அந்த செய்யா எனும் வாய்ப்பாட்டு வினையெச்சத்தை யாருமே இப்போது பயன்படுத்துவதாக தெரியவில்லை. ஆனால் பழைய இலக்கியங்களில் அது வருகிறது. இங்கு துணுக்கம் எய்தா என்றால் துணுக்கம் எய்தி, நடுக்கம் எய்தி, அதிர்ச்சி அடைந்து, அதிர்ச்சி அடைந்து, ஆகம் அடங்களும் வெந்து அழிந்து, அறாவின் வேகம் அடங்கிய வேளும் என்ன வீழ்ந்தான். ஆகம் என்றால் தேகம் என்று அர்த்தம். ஆகம் தேகம் உடம்பு, தன்னுடைய உடம்பு முழுக்க, அடங்களும் என்றால் முழுவதுமாக என்று அர்த்தம், உடம்பு முழுவதுமாக வெந்து அழிந்து, அதாவது அந்த விஷம் உள்ளே ஏறியதனால், அந்த விஷத்தின் வெப்பத்தினால் உடம்பு முழுக்க உள் உறுப்புகளெல்லாம் வெந்து அழிந்து வேகம் அடங்கிய வேளும் என்ன, அதனால் உள்ளுக்குள் இருக்கக்கூடிய அந்த உயிர் வேகம் அடங்கப்பட்ட ஒரு யானையைப் போல விழுந்தான், விழுந்து விட்டான் தசரதன். பாம்பின் விஷம் பாய்ந்து ஒரு யானை உயிர் துடிப்பு அடங்கி விழுவதைப் போல, கைகேயினுடைய நாவிலிருந்து வந்த விஷம் ஏறி அதிர்ச்சி அடைந்து தசரதன் விழுந்து விட்டான் என்பதுதான் இந்த பாட்டினுடைய பொருள். நாகம் நாகம் எனும் கொடியால் தன் நாவில் வந்த சோகம் விட சோக விடம் தொடர துணுக்கம் எய்தா, ஆகம் அடங்களும் வெந்து அழிந்து அறாவின் வேகம் அடங்கிய வேளம் என்ன வீழ்ந்தான். இதில் அரிய சொற்கள் சில சொற்கள் வந்திருக்கின்றன. துணுக்கம் என்ற சொல் அது நடுக்கம் அல்லது அதிர்ச்சி என்ற பொருள் தரக்கூடியது. ஆகம் என்ற சொல் அது உடம்பு என்ற பொருள் தரக்கூடியது. அடங்கல் என்ற சொல், அடங்கல் என்றால் முழுவதும் என்று அர்த்தம், அடங்கலும் என்றால் முழுவதுமாக. அடுத்து வேளம் என்ற சொல், வேளம் என்றால் யானை. அரா என்ற சொல் அது நாம் ஏற்கனவே சில பாடல்களில் பார்த்திருக்கிறோம். அரா என்றால் பாம்பு, அது அரவு என்றும் வரும், அரவம் என்றும் வரும். ஒரே பகுதிதான், ஒரே ஒரே அடி அடி அடியிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் தான், மூன்று விதமாக வரும், அரா, அரவம், அரவு என்று மூன்று விதமாக வரும். இங்கு அரா என்று வந்திருக்கிறது. அராவின் வேகமடங்கிய என்றால் பாம்பினால் வேகமடங்கிய என்று அர்த்தம். பாம்பினால் வேகமடங்குதல் என்றால் பாம்பு கொத்தி வேகமடங்கிய என்ற பொருள் நமக்கு வந்து விடுகிறது. இங்கு கொத்துதல் அல்லது தீண்டுதல் கடித்தல் என்ற வார்த்தையெல்லாம் வரவில்லை. அராவின் வேகமடங்கிய, பாம்பினால் வேகமடங்கிய என்று மட்டுமே இருக்கிறது. அது நமக்கு பொருள் புரிந்து விடுகிறது. பாம்பு கடித்ததினால் வேகமடங்கிய என்று பொருள் நமக்கு அங்கு அதற்குள்ளேயே பொதிந்திருப்பதை நாம் உணர்ந்து கொள்கிறோம். பாம்பு கடித்ததினால் ஆகம் அடங்களும் வெந்து அழிந்து வேகம் அடங்கிய வேளம் என்று சேர்ந்து வரும். அவ்வாறாக அப்படிப்பட்ட ஒரு யானையைப் போல விழுந்து விட்டான் தசரதன். இதுதான் இந்த பாட்டினுடைய பொருள். இது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். சந்தேகம் எதுவும் இல்லையா? சந்தேகம் எதுவும் இல்லையா? இதுவும் நீங்க கொடுத்த விளக்கம் எளிமையா தான் புரியுது. நாகம் எனும் கொடி யாழ்தன் நாவில் வந்த சோக விடந்தொட ரத்துணுக்கம் எய்தா ஆகம் அடங்கலுங்கந்து அழிந்த அராவின் வேகம் அடங்கிய வேழம் என்ன வீழ்ந்தான். கதை தொடர்ச்சியா புரிந்து கொண்டு வருகிறதா? ஏதாவது சிக்கல்கள் இருக்கா நல்லா கதை நல்லா தொடர்ச்சியா? ஆ புரியுதுயா, நல்லா புரியுதுயா ஐயா, இதுவும் கலைத்துறை தானே ஐயா? ஆமா, இது வந்து இல்லை, இது நாலு சீர் தானே இருக்கிறது. இது கலி விருத்தம். நான்கு சீர் இருந்தால் கலிபுரம். கலி விருத்தம், ஐந்து சீர் இருந்தால் கலித்துறை. சரிங்க ஐயா, இது ஐந்து சீர் இருக்க மாதிரி தானே ஐயா இருக்கு? ஆ, ஐந்து சீர் தான் இது, ஐந்து சீர் தான் இருக்கு. இது கலித்துறை தான். ஏய வரங்கள் இரண்டி ஏய வரங்கள் இரண்டில் ஒன்றி நாளியன் சேய்வுலக் ஆள்வது சீதை கேழ்வன் ஒன்றால் போய்வனம் ஆள்வது எனப் புகன்று நின்றாள் தீயவை யாவை இன்னும் சிறந்த தீயாள். அந்த இறுதியில் உள்ள ஒரு சீரை இரண்டாக, சின்ன இரண்டு சிறு சிறு சீராக, தேமா சீராக பிரித்து ஐந்து சீராக வைத்து கொண்டு இதை கலித்துறையாக பதிப்பிப்பதுதான் சிறந்த முறை. சில பதிப்புகளில் இதை நான்கு சீர்களாக ஆக்கி பதிப்பித்து இருக்கிறார்கள். அது சரி கிடையாது. ஐந்து சீராக கலித்துறை அமைப்பில் பதிப்பிப்பதுதான் சரியாக இருக்கும். இது கலித்துறை, ஐந்து சீர்கள் இருக்கிறது. இப்போ இந்த நாவில் வந்த நாகம் எனும் கொடி யாழ்தன் நாவில் வந்த, அந்த நாவில் தனி சீர், வந்த தனி சீர், அது சேர்ந்து இருக்கிறது. சில பதிப்புகளில் எல்லாவற்றையும், கடைசியில் உள்ளவற்றை எல்லாவற்றையும் அப்படி சேர்த்தே பதிப்பித்து மொத்தமே ஒவ்வொரு அடியிலும் நான்கு சீர்கள் இருப்பது போல காட்டியிருக்கிறார்கள். அது தவறான முறை. இது ஐந்து சீருடைய கலித்துறை. நாகம் எனும் கொடி யாழ்தன் நாவில் வந்த சோகம் சோக விடந்தொட ரத்து நுக்கம் எய்தா ஆகம் அடங்கலும் வெந்த அழிந்த அராவின் வேகம் அடங்கிய வேழம் என்ன வீழ்ந்தான். சரிங்க. எல்லாரும் ஒரு படி படிச்சுட்டு முடிச்சுக்கலாமா ஐயா? ஆ, ஒரு தடவை படிக்கலாம். நான் படிக்க ஆரம்பிச்சோம். ஆ, படி.